கண்ணே வாவா கண்மணி. வாவா கண்மணி வாசல் தேடிவா, வாவா கண்மணி வாசல் தேடிவா, வானம் இல்லையே வாடும் வெண்ணிலா. வாவா மன்னவா வாசல் தேடிவா, வாவா மன்னவா வாசல் தேடிவா, வானம் இல்லையே வாடும் வெண்ணிலா. வாவா கண்மணி. இசையின் வழி இதயங்கள் கூட இடையில் சில தடைகளை போட, கடந்து வரும் கலைஞனின் பாட்டு தடுப்பதேவர் விலங்குகள் போட்டு. ஆயிரம் ஆனந்த கீதத்தில் தோன்றிடும் பரவசம். பல வகை காயம் இசையில் அவை மறைந்திடும் மாயம், இரண்டு குயில் இணைந்திடும் நாடும் இரவு பகல் இசைத்திடும் காலம். ராகமும் தாளமும் ஓர்வகை மூலிகை, வாவா கண்மணி